எங்கே எங்கே என் மனது அது அங்கே இருந்தால் தந்துவிடு எங்கே எங்கே என் மனது அது அங்கே இருந்தால் தந்துவிடு இங்கே இல்லை என் மனது இங்கே இல்லை என் மனது அது அங்கே இருந்தால் தந்துவிடு இங்கே எங்கே என் மனது கண்ணால் அழைத்தது நீதானே என் கருத்தை இழுத்தது நீதானே கண்ணால் அழைத்தது நீதானே என் கருத்தை இழுத்தது நீதானே கண்ணே அருகில் வாராயோ கண்ணே அருகில் வாராயோ ஒன்னே ஒன்னு தாராயோ எங்கே எங்கே என் மனது அது அங்கே இருந்தால் தந்துவிடு எங்கே எங்கே என் மனது கைப்பட்டாலே அது கரைவதுண்டா கரும்பும்